శ్రీమతే శ్రీ వరాహ మహాదేశిగాయ నమః శ్రీమతే రంగ రామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వేదాంత రామానుజ మహాదేశిగాయ నమః శ్రీమతే నిజమాంత మహాదేశిగాయ నమః శ్రీమతే భవదేవాచ్యకారాయ మహాదేశిగాయ నమః శ్రీమతే వకులభూషణ మగా గురవే నమః శ్రీతరంగమహనందిని హేమాబ్జ నాయికా సమేత శ్రీదేవనాథ పరబ్రహ్మణే నమః శ్రీ అలర్మేల్ వంకానాయికా సమేత శ్రీ శ్రీనివాస పరబ్రహ్మణే నమః శ్రీమాన్ వెంకటనాథార్య కవిదార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం చదాకృతి ஸ்ரீரண்டு தூப்புழு திருவேங்கடமுடையான் பாரந்த சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியல் வாழ்வார்க்கு மானேரப்போ மடவும் வாழ்வு. பகவதாலுக்கு அநேக நமஸ்காரங்கள். அத்தியற்புதமான சுவாமி தேசிகனுடைய கிருத்தியான தயாசதகத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். நேற்றைய பர்யந்தம் 49 ஸ்லோகங்கள் நமக்கு பிராப்தமாச்சு. அந்த 49வது ஸ்லோகத்திலே யமனொருவன் தயினுடைய கடாட்சத்தினாலே எம்பெருமானுடைய திவ்ய கடாட்சத்திற்கு அவனுடைய வாழ்விலே ஒரு நாள் பிராப்தமாறானோ, திருவேங்கடமுடையானுடைய திவ்யமான ஜாயமான கடாட்சம் எந்த ஜீவாத்மா மேலே உழர்ந்தோ, அந்த ஜீவாத்மாவினுடைய அந்த தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன்கள் மொத்தம் நிவர்த்தியாகி முக்ததசையிலே அந்த தேவர்களே இவனுக்கு வந்து ஒரு கடன் செலுத்தும்படியாக, ஒரு உபகாராதிகள் செலுத்தும்படியாக ஸ்திதியை சீனிவாசன் ஏற்படுத்துறான். அதுக்கு தயை முக்கிய காரணம் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்ச்சார். அடுத்தது 50வது ஸ்லோகம் இன்றைய அவதாரம். திவ்யாபங்காம் திசதி கருணேயேஷு சத்தேசிகாத்மா கஷிப்ரம் பிராப்தௌ விஷகிரிபதிம் க்ஷத்ரபந்த்வாதயஸ்தே விஸ்வாச்சாரியா விதிசிவமுகாக ஸ்வாதிகாரோ பருத்தாஹ மன்யே மாதா ஜடயி வசுதே வத்சலா மாதுஜேத்வம் வத்சலா மாதுஜேத்வம் சாய்க்கிறே. நல்ல அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. ஒரு தாயினுடைய பரிவு எப்படி இருக்கும் தன் குழந்தை மேலேன்னு காட்டுறார் சுவாமி தேசிகன். இங்க ரொம்ப ஹே கருணாமூர்த்தியான தயாதேவியன்னு சொல்றார். ஏசு இவர்களிடத்திலே சத்தேதிகாத்மா சதி சதாச்சாரிய ரூபிணியாக இந்த தயாதேவி இருக்கா. யார் விஷயத்திலே ஹே தயாதேவியே நீ சதாச்சாரிய ரூபத்தை கொண்டு உன்னோட திவ்யமான திருஷ்டி உன்னுடைய கடைக்கண் பார்வையை நீ வைக்கிறாயோ அம்மா, அவர்கள் வந்து எவ்வளோ பாபம் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ பாபம் எப்படி சொல்றது, பாபிஷ்டகா க்ஷத்ரபந்துஷ புண்டரீகஷ புண்ணியகிருதோன்னு சொன்னார் இல்லையா சுவாமி தேசிகன். சிபத் ரகசேத்திரே சாரத்தை எடுக்கிறார். அப்பேற்பட்டதான பாபத்தை ஒரு க்ஷத்ரபந்துவை போலே பாபம் பண்ணவா, அந்த லெவலுக்கு பாவம் பண்ணவா இருந்தாலும் சத்திர வந்து வந்தே பரங்கதி கண்டு கொண்டான்னு சொன்னேன் தொண்டடி வரலையா. அப்பேற்பட்டதான அந்த சத்திரபந்து என்ற ராஜாவை போலே பாவம் பண்ணுவனாக இருந்தாலும் உன்னுடைய கருணையாலே உன்னுடைய கடைக்கனுடைய திருஷ்டியாலே சீக்கிரமா அவ அந்த சீனிவாசனை அடைகிறார்கள். எப்படின்னா அந்த தயாதேவியுடைய கடைக்கண் பார்வை தான் காரணம்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனா சில ஆச்சாரியால் பிரம்மேசாதிகள்னு சொல்றா, அவளெல்லாம் தங்களுடைய அதிகாரங்களாலே மோட்சத்திலே விளம்பம். சில பேர் நாங்க பக்தியோகம் பண்ணி போகக்கூடியவா இருக்கா, அவளுக்கு வந்து பக்தியோகம் வந்து தலை கட்டி அதுக்கப்புறம் வந்து ஆத்ம தரிசனமாகி அதுக்கப்புறம் வந்து பெருமாளர் தரிசனம் பண்ணி மோட்சத்துக்கு போகணும், ஆனா இவ்விடத்துல தயையினுடைய கருணை யாரு பேர்ல இருக்கோ அவளுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் இல்லை. சில பேர் நீ என்ன வந்து சேவி நான் எல்லாம் சொல்றேன்னு சொல்லுவா, அதான் தேசிகன் சாய்ச்ச பரமத மங்கத்திலே கும்பிடுவார் ஆரண்டு தேடுகின்றார் குணங்களையும் தங்களுக்கு கூறுகின்றார் தம்படியை தமக்குறைத்து படிவிக்கின்றார் தமக்கினுமேல் வீடென்று சாதிக்கின்றார் தம்புடவை உடல் குறித்து நடிதென்றார் சந்ததிக்கு தவம் பலிக்கத்தான் போகின்றார் செம்படவர் செய்கின்ற சிற்றிடிப்பை சேவகப்பற்றுடனே நாம் செதுத்திட்டோமேனு சாய்ச்சர். என்ன வந்து சொல்லுங்க எனக்கு எல்லா பவர் இருக்குன்னு சில ஆச்சாரியால் சொல்லுவார். ஆனா காலம் முடியும் போது நான் மோட்சத்துக்கு போறேன்வா. அப்ப நீ மோட்சம் கொடுக்க மாட்டியாடா அப்படின்னு கேட்டாக்கா சந்ததிக்கு தவம் பலிக்கத்தான் போகின்றான். உனக்கு பின்னாடி வரவளை கடைக்கு கொண்டு போயிடுவா. இவாளுக்கே மோட்சம் பெருமாள் தான் கொடுக்குறோம். அதை தெரிஞ்சுக்காம நம்மளாம் அந்த மாதிரி ஒரு கண்மூடித்தனம் மாயை பண்றவாகிட்ட போய் நாம் நின்று இருக்கோம்னு சாய்க்கிறார் தேசிகனங்க. அப்படிப்பட்டவா ஒரு நல்ல ஸ்தித்திலே திருப்பி ஒரு ஆச்சாரிட்ட போனா அவளுக்கு மோட்சம் கொடுத்துட்ற பெருமாள். ஆனா அது விளம்பம் ஏற்படும், கால விளம்பமாகும். அதான் பெரிவா நமக்கு ஒரு க்ஷணமாத்திர வியாஜமான சரணாகதி என்ற ஒரு சம்பிரதாயத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து அதிலே சொல்லப்பட்டதனால் ஆச்சாரல் திருவடியை நாம் அடையும் போது நமக்கு தேக அவசானத்தின் போது எம்பெருமான் நமக்கு வைகுண்டத்தை பிரசாதமாக கொடுக்கிறார். எதனாலே காரணம்னா தயாதேவி காரணம்னு சொல்ல வர்ற சுவாமி தேசிகன். அப்படிப்பட்ட பிரம்மேசாதிகள் அவருடைய அதிகாரங்களாலே மோட்சத்திலே விளம்பம் ஏற்படுறது. அதனாலே மோட்சம் சாம்ராஜ்யம் அவளுக்கு தாமதமாக கிடைக்கிறது. ஆனா ஒண்ணு பாருங்க, இதனாலே என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒரு சாமர்த்தியம் இல்லாத அசட்டு பிள்ளைகளிடத்திலே ஒரு தாயாருக்கும் தந்தைக்கும் எப்படி ஒரு பரிவு இருக்குமோ வாத்சல்யம் இல்ல வாத்சல்யம் வத்சலாமன்யன்னு சொன்னார். வாத்சல்யத்தை உடையவளாக ஆகிறாய் என் தயாதேவி நான் நினைக்கிறேன்னு சொல்ற சுவாமி தேசிகன். ஒரு குடும்பத்திலே ஒரு தாயாருக்கு அஞ்சாறு குழந்தைகள் இருக்கும்போது அது வந்து ஒரு அஞ்சாவது குழந்தை வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதனாவோ இல்லை சரியான படிப்பில்லையோ இல்லை சம்பாத்தியம் இல்லையோ அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு சொத்துல வந்து பாகம் எழுதி வைக்கும் போய் இவனுக்கு கொஞ்சம் கூட எழுதி வைக்கிறது உண்டு, உலகத்துல உண்டு. ஏன்னா சாமர்த்தியம் இல்லை, அதை அப்படியான பழச்சுக்கிட்டோம் அந்த குழந்தைன்னு ஒரு அதிகமான வாத்சல்யம் அந்த குழந்தை மேலே அம்மாவுக்கு உண்டு. அவனுக்கு தேக அசௌகரியம் அந்த குழந்தைக்கு ஜாஸ்தின்னு கொஞ்சம் பரிவு ஜாஸ்தியா காட்டுவா. பின்னையும் வருவா சாதம் கூட ஊட்டுவா இல்லையா. அதை போல இந்த தயாதேவி என்ன பண்றா, ஐயோ இந்த குழந்தைக்கு ஒன்னும் தெரியலைய லோகத்துல ஆகிஞ்சன்யம் ஜாஸ்தி ஆயிருக்கேப்பா, இந்த குழந்தைக்கு லோகத்தை ஒன்னும் தெரியலையே அதனாலே கொஞ்சம் ஜாஸ்தி கருணை காட்டுவோம் தயாதேவி பண்றா. அது விஸ்தாரமா சுவாமி தேசிங்க இந்த விஷயத்தை சாய்க்கும் போது தயைக்கு ரொம்ப பிரிய சுகுத்துவான இந்த சீனிவாசன் இருக்கான். இது வந்து முஸ்லோகத்திலே சாய்ச்சார். இந்த ஸ்லோகத்தை தயன் திவ்யமான திருஷ்டி சொல்லி ஆரம்பிக்கிறார். ஆச்சாரியர்கள் என்ன சொன்னா தயனுடைய மூர்த்தியா இருக்கா, ஆச்சாரியால் மொத்தமே தயனுடைய சொரூபம்னு சாய்க்கிறார். அவளுடைய அந்த கடாட்சங்கள் எல்லாம் தயன் கடாட்சங்களே நாம் தெரிஞ்சுக்கிறோம். இந்த தசகத்தை தயனுடைய கடாட்சமாக முடிக்கிறார் சுவாமி தேசிகன். அடுத்த தசகத்திலே இப்போ 50 பாசனங்கள் பூர்த்தியாக அடுத்த தசகத்திலே சரணாகதி பண்ண போறேன்னு பெரிவா இங்க வியாக்கியானம் பண்றா. இந்த தயனுடைய கடாட்சம் இருந்தா எப்படி இருக்கும்னா பாபிஷ்டனான க்ஷத்ரபந்துவை போலே ஒருவன் எவ்வளவு பாபம் செஞ்சிருந்தாலும் அவனுக்கு ஆச்சாரியனுடைய அவன் திருவடியை ஆசிரியிச்சுட்டாக்கா மோட்சம் கிடைக்கிறதும் அதுக்கு ஆச்சாரியன் காரணம். இங்க ஆச்சாரிய ஸ்தானத்தை தயாதேவி இருக்கான்னு சாஸ்திரம் சொல்ற. அப்படி ஆச்சாரியுடைய பரிபூர்ண திவ்ய கடாட்சத்தாலே கிருபையாலே சத்ரபந்துவை போலே உள்ள பாபிஷ்டர்களும் எம்பெருமான் திருவடி அடைவதற்கு இந்த தயாதேவி ரொம்ப பிரயத்னப்படுறா. அவருடைய கருணையாலே நமக்கு எல்லாம் திருவேங்கடத்தனுடைய திருவடி பலம் கிடைக்கிறதுன்னு சொல்றா. சில ஆச்சாரியால் நாங்கள் சாதிப்போம்னா விளம்பமான சாதிக்கும் அது. ஆனா க்ஷணமாத்திர வியாஜம் சரணாகதியில தான் இருக்கு நமக்கு, தெரியவா நமக்கு சொல்லிருக்கா, அதான் சொல்லிருக்கா. அதனாலே எந்த குழந்தைக்கு வந்து இந்த பக்தி யோகம்னு ஒன்னு சொல்றா இல்லையா, நான் பக்தியோகம் பண்ணி ஆத்ம தரிசனம் பண்ணி புனகா நான் வந்து கைவல்யத்தை பார்த்து அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து நாள்தோறும் யக சிந்தைனா என்ற ரீதியிலே எம்பெருமான நித்தியம் ஸ்மரிச்சு யமனியம் ஆசனங்கள்லாம் பண்ணி நான் வந்து எம்பெருமானை அடைகிறேன்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த லோகத்துல இப்ப கலியுகத்துல வந்து அந்த யோகத்துக்கு வந்து அவ்வளவு பலிதம் இல்லை. அதனாலேதான் பெருமாளே வந்து சென்னை சரணாகதி பண்ணுன்னு சொல்லிட்டு போனார் கீதாச்சாரியனா அவதாரம் பண்ணி. அப்போ நம்ம எல்லாம் சக்தி இல்லாத குழந்தைகளாக ஆகின்றோம். அதுக்கு சக்தி உள்ள குழந்தையா ஆனோம்னாக்கா ஏதாவது ஒரு உபாயத்தை கடைபிடிக்கணும். அதுக்கு தயாதேவி அனுகிரகம் பண்றா. எந்த ஒரு குழந்தைக்கு ஜீவாத்மாக்கு யோகியதையும் சாமர்த்தியமும் ரொம்ப குறைவா இருக்கும். இவனுக்கு ஆகிஞ்சன்யம் மட்டும்தான் இருக்கு, ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு இருக்கும்போது அந்த குழந்தைகிட்ட தயாதேவியனுடைய பரிவானது மற்ற பக்தியோகம் பண்ணவாரிட சரணாகதி பண்ணவாரிடத்த ஜாஸ்தி இருக்கும். இந்த தயாதேவிக்கு ஒரு ஜனனமாதனுடைய வாத்சல்யத்தை தயாதேவி நம்ம பேர்லாம் காட்டுறாங்க. எவனொருவன் ஒரு அசட்டு பிள்ளையா இருக்கானோ அவன் பேரிலே வாத்சல்யத்தை வசிச்சு எம்பெருமானுடைய அந்த கடைக்கன் பார்வைக்கு நம்மளை இலக்காக்கி நாம் எல்லாம் ரொம்ப பரம புருஷார்த்தம் நினைச்சிட்டு இருக்கக்கூடியதான அந்த ரொம்ப அந்தமிலா பேரின்பமான அந்த சுத்தசத்துவமயமான அந்த பெருவீட்டை நமக்கெல்லாம் சீனிவாசன் அளிப்பதற்கு இந்த தயாதேவியே முக்கிய காரணமாக இருக்கா அப்படின்னு தேசிகன் இந்த 50வது ஸ்லோகத்தை ரொம்ப அற்புதமா நிரூபணம் பண்ற. அதுக்கு என்னன்னு கேட்டா ஆகிஞ்சன்யம் முக்கியம்னு சொன்ன. ரெண்டு கையன் தூக்கி நீயே சரணன்றுன்னு சொல்லணும் பெருமாளை பார்த்து. எனக்கு பக்தியோகம் பண்ணி உங்களிடத்த வருவதற்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாதுவா, உன் திருவடித்தாள்கள் தான் எனக்கு வந்து பிராபிய பிராபகம்னு திருவாய்மொழியை சொன்னது போலவே நாமளும் எம்பெருமானுடைய அவனுடைய திவ்யமங்க விக்கிரகத்தை நோக்கி ஆச்சாரியமுக்கேன கையை கூப்பிட்டாக்கா அந்த தயாதேவன விக்கிரகத்தால் எம்பெருமான் நமக்கெல்லாம் அந்த அந்தமிலா பேரின்பத்தை அளித்து தேக அவசானத்தின் போது அந்தமிலா பேரின்பத்தை அளித்து நித்தியபூதியை நித்தியசூரியரோடு சேர்ந்து நாமும் அவன் திருவடிகளுக்கு கங்கிரம் பண்ணும் பிராப்தத்தை அந்த பாக்கியத்தை இந்த தயாதேவியினுடைய அனுகிரகத்தாலே நாமும் பெறுவோம் அப்படின்னு சொல்றதுதான் சுவாமி தேசிகனுடைய திருவுள்ள கருத்தாக இந்த ஸ்லோகத்தை பெரிவா தன் வியாக்கியானத்தாலே பிரதிபலிக்கிறார். ஏன்னா வாத்சல்யம் முக்கியம், நம்ம ஆக்கிஞ்சன்யத்தை நம்ம காட்டும் போது அந்த தயாதேவி ஆகிய தாயாருடைய வாத்சல்யமானது நம்மளை போல இருக்கக்கூடியதான பாபம் பண்ணக்கூடிய ஜென்மாக்களுக்கு அது வந்து அனுகிரகமா வந்து சீனிவாசன திருவுள்ளத்தை அது போய் ஏறி நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான அந்த கைங்கரிய பரம்பரையை இந்த தயாதேவி அளிக்கிறான்னு தேசிகன் காட்டுறார். கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.